சீரொன்று தோப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ற சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. முதலே ஆச்சாரிய வந்தனம். ஸ்ரீயமுரசி திருப்பதி நய விதுஷமதி மதி ஜோஷ்டம் மயரஹித குரு பரமஹாத்மா வயமபி ஹிபயரஹிதா ஸ்மஹ. இதனுடைய அர்த்தம், மதுராந்தகம் திருமலை ஈச்சம்பாடி வீரராகவாச்சாரிய சுவாமி என்கிற குருவரர், இங்கே அவருடைய திருநாமத்தை சொல்லாமல் குருவரர் என்கிற பகவத்தம் இருக்கிறது. திருமணங்களிலே முக்கியமானவை நாலு. இந்த ஸ்லோகத்தின் நாலு பாதங்களிலே ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு திருக்குணம் பேசப்படுகிறது. முதலாவது பகவத் பக்தி என்பது. ஸ்ரீயம் ஊரசி திருத்தவதி பக்தம் என்று உரசி மார்பிலே ஸ்ரீயம் திருமகளை லக்ஷ்மியை திருத்தவதி தரித்துக் கொண்டிருக்கிறானே பகவான், அவனிடத்திலே பக்தம் பக்த பக்தி பூண்டிருக்கிறார் என்ற சுவாமி என்று சொல்லப்பட்டது. இரண்டாவது திருக்குணம் சாஸ்திர ஞானம் என்பது. நயவிதுஷமதி மதி ஜுஷ்டம் என்ற இடத்திலே சொல்லப்பட்டது. நயா என்பது நியாய சாஸ்திரம், அதிலே விதுஷம் வித்வானாக இருக்கிறவரை. அதி மதி ஜுஷ்டம் அதிகமான புத்தியோடு கூடினவரை சாஸ்திரங்களிலே. அவருடைய மூன்றாவது திருக்குணம் இவ்வளவு வித்தைகள் இருந்தும் மேன்மைகள் இருந்தும் துளி கூட கர்வப்படாமல் இருப்பவர் என்பது. அது மூன்றாவது பாதத்திலே ஸ்மயரஹித குருவரம் மகாத்வாஸ்மயம் என்றால் கர்வத்துக்கு பெயர். ஸ்மயரஹிதரான குருவரர் இவர். அவரிடம் இருந்த நாலாவது விசேஷம், தன்னை ஆசிரியத்த சிஷ்யர்களுக்கு ஏற்படுகிற அச்சத்தை எல்லாம் போக்குபவர். அச்சம் என்பது சாஸ்திர ஞான விஷயமாகவும் இருக்கலாம், சில பயம் வரலாம், பரீட்சையில் எப்படி தேர்வது என்று பயம் வரலாம், அல்லது சம்சாரத்திலிருந்து எப்படி தாண்டுவது என்று பயம் வரலாம். இந்த பயங்களை எல்லாம் அவர் நீக்குபவர். அவரை சரணடைந்ததாலே நாங்கள் எல்லோரும் பயம் இல்லாமல் இருக்கிறோம். பயம் ஸ்லோகத்தினுடைய பொழுப்பிறை இப்பொழுது முடிந்தது. இந்த ஸ்லோகத்திலே என்ன விசேஷங்கள் என்றால், முதலாவதாக மெட்டு இதுவரையில் கடந்த 20 வாரங்களில் நாம் போடாத புது மெட்டாக இருக்கிறது. வழக்கம் போல் மூன்று ஒன்று பாதானுப்பிராசம் என்று நாலு பதங்கள், நாலும் இரட்டை இரண்டு எழுத்து பதங்கள், இரண்டாவது எழுத்து யா என்று இருக்கிறது. என்று அவை பாதங்களினுடைய ஆரம்பத்திலே வந்ததினாலே பாதம் தமிழிலே எதுகை என்பார்கள் அந்த சொல்லணி ஏற்பட்டிருக்கிறது. இரண்டாவது இன்றைக்கு உபன்யாசத்துக்கு என்ன விஷயமோ அதை ஒரு பதவிக்கு சூச்சிக்க வேண்டும் என்பது. இன்றைக்கு உபன்யாசம் நாராயணனார்க்கேன் நாம் என்று முடிகிறது மும்மணி கோவையின் ஐந்தாம் பாசனம். அதிலே முடிவு பதத்தில் இருக்கிற நாம் என்பது பற்றி இன்று பேசப் போகிறோம். அந்த நாம் என்பதற்கு சம்ஸ்கிருத பதம் வயம் என்று, அந்த வயம் என்கிற பதம் இந்த ஸ்லோகத்திலே வந்திருக்கிறது. நாலாம் பாதத்தை கடைசியிலே வயம் என்று. மூன்றாவது விஷயம் விசேஷம், ஏதாவது ஒரு வேடிக்கை இலக்கிய நயம் இருக்க வேண்டும் சொல்லி தவிர என்று. அது நயமி தூஷம் மதி மதி துஷ்டம் என்று மதி என்று இரண்டு தடவை வரும்பொழுது ஒரே அர்த்தம் சொல்லாமல், முதல் தடவை வரும்பொழுது அதை நயமி தூஷம் என்று பிரித்து அதி என்று பிரித்து விட்டோம், இரண்டாவது மதி என்று வந்தது. அது முதல் பாதத்திலே திருத்தவதி என்று இருக்கிற சத்தனை விபக்தி போல் இல்லாமல் இது வேறு விதமாகவும் அமைந்திருக்கிறது. இதனாலே லேசான சிறியதொரு வேடிக்கை வந்தது. இப்படியாக வழக்கம் போல மூன்று சிறப்புகளை கொண்ட ஸ்லோகத்தின் மூலம் ஆச்சாரியனை சேவித்து விட்டு பிறகு சையக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதாத்வதீயாஹ தயா தரங்கானுசரா கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சாமம்ருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ரித காமதேனும் ஹயமுகத்தேவனின் நயமிகு பார்வைகள், நயமிகு பேச்சை தயக்கட்டும் அடியேனுக்கு என்ற அர்த்தம். இன்றைய உபன்யாச தலைப்புக்கு போவோம். நாராயணனாகே நாம் என்ற வரியினுடைய கடைசி பதம். நாம் என்பது நாம் என்ற பதத்தினுடைய பன்மை. பன்மை என்றால் பகுவசனம். இந்த பன்மைக்கு இவ்விடத்திலே நாலு அர்த்தங்கள் இருக்கின்றன. ஒன்று, நான் என்பதுதான் அர்த்தம், அது உயர்வு பன்மை பெற்று நாம் என்று வந்திருக்கிறது. அதாவது தேசிகன் தம் ஒருவரையே உயர்வு பட நாம் என்று பேசிக் கொள்கிறார் என்பது. இங்கே நாம் அடிமையாகின்றோம் என்றிருந்தாலும் நான் அடிமையாகின்றேன் என்றுதான் கருத்து. இது முதல் அர்த்தம். இரண்டாவது, நாம் என்பதாலே தேசிகன் தன்னை மட்டுமின்றி தன்னோடு கூட இருப்பவர்களையும் சேர்த்து பலரை கூறுகிறார், நாங்கள் எல்லாம் பகவானுக்கு அடிமையாகின்றோம் என்று. இது இரண்டாவது கருத்து. மூன்றாவது, நாம் என்பது நீங்கள் நாங்கள் என பிரித்து பேசுவதற்காக நாங்கள் என்ற அர்த்தத்திலே வந்த பதம். நாங்கள் அடிமையாகின்றோம், நீங்கள் அப்படி ஆகவில்லை என்று சொல்வதற்காக வந்தது. நாலாவது, நாம் என்பது நாம் எல்லோருமே, அதாவது ஜீவராசிகள் எல்லோருமே தான் உள்பட என்ற அர்த்தத்திலே வந்த பதம் என்பது. இந்த நாலு அர்த்தங்களிலே எதற்கு இந்த சந்தர்ப்பத்திலே அதிக பொருத்தம் என்பதை இன்றைக்கு அலசி அனுபவிக்கப் போகிறோம். முதல் அர்த்தம் உயர்வு பன்மை என்பது. தேசிகனுக்கும் மற்ற பல கவிகளுக்கும் இந்த வழக்கம் உண்டு, தன்னையே பன்மையில் பேசிக் கொள்வது என்பது. இரண்டு மூன்று உதாரணங்களை கேட்போம் தேசிக பிரபந்தத்திலேயே. ஒன்று, நான் பெரியோமல்லோம் நாம் நன்றும் தீதும் நமக்குரைப்பாருளரென்று நாடுவோமே. இதிலே தேசிகர் தன் ஒருவரை பற்றித்தான் சொல்லுகிறார், நான் பெரியோமல்லோம் என்று தனக்கு நைத்திய அனுசந்தானம் பண்ணுகிறார். நான் என்னை பெரியவனாக பாவித்துக் கொள்ளவில்லை. பின்னே என்ன பண்ணுகிறேன் என்றால், நம்மை விட பெரியவர்கள் இருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டு அவர்களுடைய உபதேசங்களை அறிவுரைகளை நான் கேட்க வேண்டும் என்று அவா கொண்டு நல்லது கெட்டதை எல்லாம் நமக்கு பெரியவர்கள் உரைப்பார்கள் என்று அந்த பெரியவர்களை நாடக்கூடிய சுபாவம் எனக்கு இருக்கிறது என்பதை சொல்லும் போது, நன்றும் தீதும் நமக்கு உரைப்பார் உளர், நல்லதையும் கெட்டதையும் எனக்கு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்று நாடுவோமே, அவர்களை நாடி நாம் போவோம் என்று பன்மையில் பேசினாலும் இது அவர் பொறுமையில் பேசின அர்த்தம்தான். தன்னை நைத்தியத்துடன் கூறும் போது கூட பன்மையில் பேசுகிறாரே, இதை உயர்வு பன்மை என்று சொல்லலாமா என்று கேட்டால், இதை அவர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு சொல்லும் பொழுது இவர் அந்த சிஷ்யர்களுக்கு ஆச்சாரியராக இருக்கிறபடியினாலே தன்னுக்கு நைத்தியானுசந்தானம் பண்ணிக்கொண்டால் கூட உயர்வு பன்மையுடன் சிஷ்யர்களிடம் பேசலாம். ஆகையாலே நாம் பெரியோமல்லோம், நாம் நாடுவோம், நமக்கு உரைப்பார் உளார் என்றெல்லாம் முகுபச்சனத்தை இட்டு தன்னிடம் அறிவுரைகள் கேட்க வந்த சிஷ்யர்களிடம் இப்படி உயர்வு தன்மை கொண்டு பேசினார் என்று பார்க்கிறோம். இன்னொரு கிரந்தத்திலே தேசிக பிரபஞ்சத்திலே ஆகார நியமம் என்கிற இடத்திலே புண்ணியர்வால் கேட்டு சொன்னோம் என்கிறார். இங்கே சொன்னோம் என்று பகுவஜனம் இருக்கிறது. ஆனால் இந்த ஆகார நியமத்தை புண்ணியர்பால் பவித்திரர்கள் பரிசுத்தர்கள் மகாத்மாக்களிடம் கேட்டு சொன்னவர் ஒருவர் தான் தேசிகர் ஒருவர். அவர் சொன்னோம் என்கிறார். ஆகையாலே உயர்வு பன்மை போட்டிருக்கிறார். அதுபோல இங்கே நாம் என்பது பரமத பங்கத்திலே போ முறை அமறியோம் என்கிறார். வேதம் என்கிறது மிகவும் அருமையாக இருக்கிறது. அதனுடைய அர்த்தங்களை அலசும் பொழுது சில அர்த்தங்கள் போம் பொருளாகவும் சில அர்த்தங்கள் உரைக்கும் பொருளாகவும் இருக்கின்றன. சில அர்த்தங்களை நாம் தியஜிக்க வேண்டி இருக்கிறது, சில அர்த்தங்களை மட்டும் நாம் சொல்ல வேண்டி இருக்கிறது. இதிலே எவை போம் பொருள் எவை உரைக்கும் பொருள் என்பதை நாம தெரிந்து கொள்ள முடியாது. அதனாலே ஆச்சாரியர்களிடமிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது யாம் அறியோம் என்று பகுபத்தனம் விட்டிருக்கிறார். இந்த மாதிரியான பல இடங்களிலே நாம் என்கிற பகுவசனம் நான் என்கிற ஏகவசனத்து அர்த்தத்தையே சொல்வதாலே இந்த இடத்திலேயும் சார்ந்து அடிமை ஆகின்றோம் நாராயணனார்க்கே நாம் என்கிற மும்மணிப்பவை வரியிலேயும் நான் அடிமையாகின்றேன் என்று தேசிகன் சொல்வதாக நாம் அர்த்தம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பது முதல் கருத்து. இப்பொழுது இரண்டாவது அர்த்தம், தன்னோடு தன்னவரையும் சேர்த்து கொண்டதாலே நாம் என்று உண்மையிலேயே இது பன்மையாயிற்று. நான் மட்டுமல்ல என்னை சேர்ந்தவர்களும் கூட என்று அர்த்தம். எங்கள் பொன்றாதனியில் புகுதுவாரே என்ற பாசுரத்தில் எங்கள் நரி என்கிறாரே, இங்கே எங்கள் என்பதற்கு ஸ்ரீவைஷ்ணவர்கள் எல்லாரும், அதாவது தேசிகனும் தேசிகனோடு கூட இன்னும் சில பேரும் சேர்ந்து ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்து சரணாகதி நெறியை சார்ந்தவர்கள் எல்லாரையும் தன்னவராக சேர்த்து எங்கள் நெறி என்கிறார். அதே மாதிரி அதிகார சங்கிரகத்திலே எளியாத மறை நிலங்கள் தெளிகின்றோமே என்று பகுவச்சனம் இருக்கிறது. எல்லாவற்றிலேயும் தன்மை பன்மை உத்தம புருஷ பகுவச்சனம். அங்கேயும் ஆழ்வார்களின் அருளி செயல்களாலே யார் யார் பலன் அடைகிறார்களோ அவர்கள் எல்லாரையும் தன்னோடு சேர்த்து கொண்டு நாங்கள் அறிகின்றோம் என்று பன்மை போட்டிருக்கிறார். அதுபோல இங்கேயும் மும்மணி கோவையிலும் தாம் நாராயணனார்க்கே என்னும் போது தாசிய ருச்சி உள்ள தன்னை ஒத்த பாகவதர்களையும் தன்னோடு சேர்த்து கொண்டு நாங்கள் எல்லோரும் நாராயணனார்க்கே என்கிறார் என்று அர்த்தம் சொல்வது பொருத்தம். பன்மையை உயர்வு பன்மையாக ஒருமையாக ஒருமை பொருள் கொண்ட உயர்வு பன்மையாக சொல்ல வேண்டாம், பன்மை பன்மையாகவே இருக்கட்டும் என்று. மூன்றாவது அர்த்தம் இப்பொழுது பிறரை விளக்குவதற்காக நாம் ஒரு பக்கம் பிறர் வேறு பக்கம், அந்த பிறரை விளக்கிவிட்டு நம்மை மட்டும் சொல்வதற்காக நாம் என்கிறார். என்ன அர்த்தம் என்றால் எங்கெங்கோ திரிந்து அல்லல் பட்டுக் கொண்டிருக்கிற மக்களே நீங்கள் வேறு நாங்கள் வேறு, நாங்கள் நாராயணனார்க்கே நீங்கள் வேறு எவரவர்கோ என்கிற கருத்திலே இப்படி சொல்றாரத்திலே மேற்கோள் காட்டிய புராண வச்சனம் ஒன்று, அத்ய பிரபிருத்தி ஹேலோகாஹ யூயம் யூயம் வயம் வயம் அர்த்தகாமபரா யூயம் நாராயண பராவயம் மாஸ்தி சங்கதிரஸ்மஹகம் யுஷ்மாகம் ச பரஸ்பரம் வயம் து கிங்கரா விஷ்ணோ யூயம் இந்திரிய கிங்கராஹ. இதிலே மக்களை இரண்டு சாராராக பிரித்து விட்டார். வயம் நாங்கள் என்பது ஒரு சாரார், யூயம் நீங்கள் என்பது இன்னொரு சாரார். அத்யப்ரபிருதி இன்று முதல் ஏலோகாஹ ஓ ஜனங்களே, தன் கட்சியில் இல்லாமல் இன்னொரு சாராராக இருக்கிற ஜனங்களை கூட்டு சொல்லுகிறார். யூயம் யூயம் நீங்கள் நீங்களே, வயம் வயம் நாங்கள் நாங்களே. அப்படி பிரிப்பதற்கு என்ன காரணம் என்றால், பெரிய வித்தியாசம் இருக்கிறது உங்களுக்கும் எங்களுக்கும். அர்த்தகாம பராயூயம் நாராயண பராவயம். அர்த்தம் என்பது பொருள், காமம் என்பது இன்பம், சிற்றின்பம். இப்படி பொருள் நாட்டமும் சிற்றின்பமும் கொண்டவர்கள் நீங்கள், பராக அதை குறியாக கொண்டவர்கள், அர்த்த காமங்களுக்கே ஆக திரிபவர்கள் நீங்கள், நாங்கள் அதற்கு மாறாக நாராயண பராக, நாராயணனார்க்கே நாம் என்று இங்கு சொல்கிறாரே, அந்த நிலையை அடைந்தவர்கள் நாங்கள். இவ்வளவு வித்தியாசம் வந்த பிறகு உங்களுக்கும் எங்களுக்கும் ஒருவருக்கொருவர் எந்த தொடர்பும் கிடையாது. அஸ்மாகம் யுஷ்மாகம் ச பரஸ்பரம் நாஸ்தி சங்கதி. இன்னும் அந்த வித்தியாசத்தை தெளிவாக காண்பிக்கிறார். நாங்களும் கிங்கரர்கள் தான், நீங்களும் கிங்கரர்கள் தான். நாங்களும் அடிமை ஆகின்றோம், நீங்களும் அடிமை ஆகின்றீர்கள், தெரிந்தோ தெரியாமலோ. யாருக்கு அடிமை என்பதில்தான் வித்தியாசம். நாங்களோ விஷ்ணுவுக்கு கிங்கரர்கள், நீங்களோ உங்களுடைய இந்திரியங்களுக்கே கிங்கரர்களாக அறிந்தோ அறியாமலோ உழன்று கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய கண் காது மூக்கு முதலிய இந்திரியங்களுக்கு பணியாளர்கள் போல் நீங்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று இந்த புராண வசனங்களுக்கு அர்த்தம் இரண்டு ஸ்லோகங்களுக்கு. இதை ஸ்ரீமத் ரகஸ்ய திரைசாரத்திலே மேற்கோள் காட்டுகிறார். இது இந்த மும்மணி கோவிலே பொருந்தக்கூடிய அர்த்தம். அதிலே நாராயண பராவஜம் என்று சொன்னார் போலவே இங்கே நாராயணனாக்கே நாம் என்று சொன்னாலே. அடுத்ததாக நாலாவது அர்த்தம், யாரையும் விளக்கவில்லை, எல்லாருமே சேர்த்துக்கொண்டு நாம் என்கிறார். எல்லா ஜீவாத்மாக்களுமே பரமாத்மாவான நாராயணனுக்கு அடிமையானவர்கள்தான். இதை உணர்ந்து கொண்டவர்கள், இதை உணராதவர்கள் உள்பட எல்லாருமே. புரிந்து கொள்ளாத மாத்திரத்தாலே அடிமை இல்லாமல் போகுமா என்ன? நாராயணனார்க்கே நாம் அடிமையாகின்றோம். தாசபூதாஸ்வதஸ்வர்வே யாத்மானஸ் பரமாத்மனஹ அதோஹமபி தே தாசஹ இதி மத்வா நமாம்யஹம் என்று மந்திரராஜ பதஸ்தோத்திரத்தில் சிவன் கூறுகிற வார்த்தை இது. இது மிக முக்கியமான ஸ்லோகம். ஏனென்றால் இதை நாலு தடவை தேசிகன் மேற்கோள் காட்டுகிறார் ரகசிய திரைவாரத்தில். இதற்கு வஸ்திர வைலட்சண்யமும் இருக்கிறது, சிவனே கூறியிருக்கிறார். அதனால இது முக்கியமாகிறது நமக்கு. இதனுடைய அர்த்தம், இயல்பாகவே தானாகவே எந்த உபாதியும் இல்லாமலே சந்தேஷ்யாத்மான எல்லா ஆத்மாக்களும் ஜீவராசிகளும் பரமாத்மனஹ தாசபூதாஹ பரமாத்மாவுக்கு அடிமை ஆனவர்கள். ஆகையாலே அஹ அஹமபி தே தாசஹ, ஆகையாலே நானும் உனக்கு அடிமையானவன். சிவன் சொல்லுகிறார் நரசிம்ம பெருமாளும். இதி மத்வா என்று தெரிந்து கொண்டு நமாம்யஹம் உன்னை நான் வணங்குகிறேன் என்று இதனுடைய அர்த்தம். இதிலே எல்லாரிலும் சர்வே என்ற இடத்துல அதிலே தானும் அடங்குவதை காண்பிக்கிறார். சர்வே தாசாக அதஹ அகம் அபி தாசா என்று அதனாலே நாம் என்று சேர்த்து சொல்லலாம் எல்லாரையும். மும்மணிக்கோவையிலே அறிவால் ஆர்ந்து அடிமை ஆவது பற்றிய பேச்சு இருக்கிறதுனாலே இவ்விடத்திலே இது பொருத்தமான வசனம். நாம் என்பதே நாம் எல்லோருமே என்ற அர்த்தத்திலே வந்திருக்க. இதுவரை நாம் என்ற பன்மை பதத்துக்கு நாலு அர்த்தம் கேட்டோம். நாம் என்றால் நான் என்ற ஒருமை அர்த்தம்தான் என்பது ஒன்று, நானும் வேறு சிலரும் என்பது இரண்டாவது அர்த்தம், நாங்கள் மட்டுமே நீங்கள் கிடையாது என்பது மூன்றாவது அர்த்தம், நாம் எல்லோருமே என்று நாலாவது. அது எப்படி நாலு அர்த்தமும் ஒரே வாக்கியத்திலே சரியாகும் என்று கேட்டால், ஒவ்வொரு கோணத்திலே பார்க்கும்போது ஒவ்வொன்று சரியாகிறது. உண்மையிலே நாம் எல்லாருமே அடிமைதான், ஆனால் எல்லாருமே ஆமறிவால் ஆர்ந்து அடிமையாவது கிடையாது. ஆமறிவால் ஆர்ந்து அடிமையாவது நாங்கள் மட்டுமே நீங்கள் கிடையாது, நானும் வேறு சிலரும் அதை புரிந்து கொண்டு அடிமையாகின்றோம். இதை நான் கூறுகிறேன் இப்போது என்று நாலு விதமாகவும் அர்த்தம் சொல்லலாம். ஒன்றுக்கொன்று முரண் இல்லாமலே இதற்கு மேலும் ஆட்சேபம் பாசுரத்திலே ஆமறிவாளார்ந்து அடிமையாகின்றோம் நாம் என்று இருப்பதாலே இந்த நாளிலே ஒன்றை மட்டும்தானே அர்த்தமாக கொள்ள வேண்டும். அறிவாளார்ந்து அடிமையாபவர்கள் எல்லாரும் என்று சொல்ல முடியாது அல்லவா? ஆகையாலே சில அர்த்தங்கள் தான் ஒட்டும், சில அர்த்தங்கள் ஒட்டாது என்று. இதற்கு பதிலாக நாம் என்ன சொல்கிறோம், இந்த பாசுரத்துல இரண்டு விதமான அன்வயங்கள் சொல்கிறோம். ஒரு அன்வயம் ஆமறிவாலே ஆர்ந்து நாங்கள் புரிந்து கொண்டது என்னவென்றால் நாம் எல்லாருமே அடிமையாகின்றோம் என்பது. நாம் எல்லாருமே அடிமையாவது என்பதற்கு கூட ஒரு ஆமறிவால் ஆர்ந்து புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது அல்லவா? தாசபூதாஸ்வத்தர்வே முதலிய புராண வசனங்களுக்கு அர்த்தம் புரிவதற்காக ஆம் அறிவால் ஆர்ந்து புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதனாலே ஆம் அறிவால் நாங்கள் ஆர்ந்து விட்டு பிறகு நிஷ்டம் என்னவென்றால் நாம் எல்லோருமே நாராயணனுக்கு அடிமை. இப்படி அர்த்தம் சொல்லலாம் இந்த பாசுரத்துக்கு. அல்லது வேறு ஒரு அன்மையும் விட்டு நம்மில் சில பேர் மட்டுமே ஆம் அறிவால் ஆர்ந்து அடிமையாகிறார்கள், மற்றவர்கள் ஆம் அறிவால் ஆறுவதில்லை, அதனால் தங்கள் அடிமையை உணர்வதில்லை என்பதும் இன்னொரு வகையான அன்பயம். இருக்கம் தருகிறது இங்கே வாக்கிய அமைப்பு. ஆகையாலே நாலு அர்த்தங்களுமே இங்கே பொருந்தும். இதுவரை நாம் என்ற பன்மைக்கு நாலு அர்த்தங்களை கேட்டோம். இப்போது விசாரம் இந்த நாளிலே இந்த பிரகரணத்திலே மும்மணிக்கோவையிலே இந்த வரியிலே எதை நாம் ஆதரித்து ஏற்றுக்கொள்ளப் போகிறோம் என்று. இதற்காக மற்றவர்களுடைய பிரயோகங்களையும் சேர்த்து பார்த்து புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. திருமாலை என்கிற திவ்ய பிரபந்தத்திலே தொண்டரடிப்பொடி ஆழ்வார் முதல் பாசுரத்திலேயே நாவலி தூழி தருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே மூவுலகும் துமிழ்ந்த முதல்வர் நின் நாமம் கற்ற ஆவலி புடைமை கண்டாய் அரங்கமான அருளானே என்ற பாசுரத்திலே பகுவசன பிரயோகம் பண்ணியிருக்கிறார் உயி தருகின்றோம் என்று. அதற்கு என்ன காரணம் என்பதை பாசுரத்துக்குள்ளேயே விளக்கி இருக்கிறார். ஆவலிப்புடைமை கண்டா என்று பகவானே உன்னுடைய திருநாமத்தை கற்றதாலே எங்களுக்கு ஒரு அவலேபம் ஏற்பட்டிருக்கிறது, அதனாலே ஒரு பெருமை, அதனாலே ஒரு கர்வம் என்று கூட சொல்லலாம். தன்னை உயர்வாக நினைக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது, அதனாலே நாங்கள் நமனுடைய சமர்த்தலைகள் மீதே நாவலிட்டு தருகின்றோம் என்று பகுவசன பிரயோகம் பண்ணுவோம் என்று. வாஸ்தவத்திலே நான் பண்ணுவேன் என்றுதான் தன் ஒருவனையே பன்மையாக பேசிக் கொள்வதற்கான காரணம் மின் நாமம் பெற்ற ஆவலிப்புடைமை என்கிறார். அதாவது பெருமாளின் திருநாமத்தை கற்றுக்கொண்டால் சன்மான உணர்ச்சி அதிகமாகிறது. பொது ஜனங்கள் அற்பமாக தெரிகிறார்கள், அவர்களுக்கு உபதேசம் பண்ணலாம் போல இருக்கிறது. தன்னை உயர்வு பன்மையிலே கூறிக்கொள்ள வேண்டிய சந்தர்ப்பம் அது. ஆகையாலே ஆழ்வார் புலி தருகின்றோம் என்று பன்மையிலே கூறுகிறார் தந்தை. அதுபோல இங்கே நாராயண நாமம் கற்ற தேசிகன் அதனால் கிடைத்த பெருமையை உணர்ந்து தாம் ஒருவரே ஆனாலும் இந்த வாக்கியத்துக்கு எழுவாயாக, அதாவது கர்த்தாவாக பன்மையை கையாண்டு நாம் அடிமையாகின்றோம் என்கின்றார். மற்ற சம்பிரதாயங்களிலெல்லாம் கூட கவிஞர்கள் இப்படி கூறிக்கொள்வதுண்டு. நாம் ஆர்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்று தாஜ்மஹாலுடைய பாடல் இது உதாரணம். ஆகையாலே நான் என்ற அர்த்தத்திலே உயர்வு பன்மையாக நாம் என்பது வந்திருக்கிறது என்ற அர்த்தம் பொருந்தும் இங்கே. இனி இரண்டாவது அர்த்தத்துக்கும் சார்பு பக்காலத்து வாங்கி பேசப்போகிறோம். திருப்பல்லாண்டிலே பெரியாழ்வார் தன்னோடு கூட பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுவதற்காக இன்னும் சிலரையும் அறை கூவி அழைத்துக் கொள்கிறார், வாருங்கள் வாருங்கள் என்று. அதை கூப்பிடும் பொழுது எல்லாரும் வரக்கூடாதான். மும்மணி கோவையில் எப்படி ஆமறிவால் ஆர்ந்தடிமை என்று சொல்கிறாரோ அது போல வாழாட்பட்டு நின்றவர்களும் கூழாட்படாதவர்களும் மட்டும் வர வேண்டும் என்றார். அதாவது பெருமாளுக்கு தாஸ்யம் பண்ண வேண்டும், சாப்பாடு முதலிய அல்பமான வஸ்துக்களுக்கெல்லாம் அடிமையாகிவிடக் கூடாது. கூழாட்பட்டு நின்றீர் உள்ளீரேல் எங்கள் குழுவினில் புகுதலொட்டம், எங்களுடைய குழு இருக்கிறதே கூட்டம், அதிலே உங்களை புக விடமாட்டோம். நீங்கள் கூழ் என்கிற அன்னம் அற்பமான வஸ்துக்களுக்கெல்லாம் ஆட்பட்டு கிடந்தீர்களானால், அதற்கு அடிமை ஆக ஆகிவிட்டீர்களானால் எங்கள் குழுவினில் புகுதல் ஒட்டோம். யாரை புக விடுவோம்? வாழாட்பட்டு நின்றவர்களை மட்டும் புகுது விடுவோம் என்கிறார். இதிலே ருச்சி இல்லாதவர்களும் வரக்கூடாது என்கிறார். கூடு மனம் உடையவர்கள் மட்டும் அவரோடு கூட வேண்டுமா? நமோ நாராயணாவென்று பாடு மனமுடை பக்தர் என்று சில பேர் இருக்கிறார்களே, அவர்களுக்கு மட்டும்தான் அவருடைய அழைப்பு, மற்றவர்கள் எல்லாம் அந்த குழுவிலே வந்து சேர்ந்து கொள்ளக்கூடாது. அப்படி திருப்பல்லாண்டிலே பெரியாழ்வார் சொன்னது போல அதே ரீதியிலே தேசிகன் கூட வம்மின் புலவீர் என்று புலவர்களை எல்லாம் வாருங்கள் வாருங்கள் என்று அறை கூவி அழைத்து தன்னோடு ஒரு சிலரை சேர்த்து கொண்டதுண்டு. அப்படி ஸ்வகீயர்களோடு கூடின தன்னை நாம் என்று இங்கே கூறிக்கொள்கிறார். நாராயணன் நாமும் என்னை போன்ற மனநிலை கொண்ட மற்ற தொண்டர்களும் சேர்ந்து நாம் என்றாகிறது. நாம் நாராயணனுக்கே. ஆகையாலே இரண்டாவது அர்த்தம் சிறந்ததாகிறது. அடுத்து மூன்றாவது அர்த்தத்திலே பிறரையெல்லாம் விலக்கிவிட்டு வேண்டாம் வேண்டாம் என்று தங்கள் குழுவை உயர்த்தி பேசுவது அர்த்தம். நாராயண பராவயம் என்ற ரிஷி வாக்கியத்தின் மொழிபெயர்ப்பு தமிழிலே சொன்னால் நாராயணனாம் என்பது வருவதாலே அந்த ரிஷி வாக்கியத்திலே என்ன சொல்லி இருக்கிறார்? சாதாரண ஜனங்களை எல்லாம் மட்டம் தட்டி எங்கள் வழி வேறு உங்கள் வழி வேறு உங்களோடு தொடர்பே வேண்டாம் என்றெல்லாம் பேசியதாலே அதை ஒட்டி இங்கே மும்மணி கோவையிலும் நாம் நாராயணனார்க்கே அடிமை ஆகின்றோம், நீங்கள் எக்கேடுகட்டு போங்கள் என்ற தாத்பரியமும் இங்கே ஏற்கத்தக்கது. கடைசியாக நாலாவதிலே நாம் என்பதற்கு நாம் எல்லோரும் என்று அர்த்தம் சொல்கிறோம். சிவனுடைய வசனத்திலே கூட ஈதி மத்வா என்று இருக்கிறது. மத்வா என்ற பதத்திலே அறிவால் ஆர்ந்து என்ற அர்த்தம் கிடைக்கிறது. அந்த காரணத்தினாலே அறிவால் ஆர்ந்து பார்த்தோமானால் நாம் எல்லோருமே நாராயணனார்க்கே அடிமை, யாரும் விலக்கு கிடையாது என்ற அர்த்தம் கூட பொருந்துகிறது. ஆகையாலே நாலு அர்த்தங்களையும் அவ்வவற்றுக்கான பாவார்த்தங்களுடனே சேர்த்து ஏற்றுக்கொள்வது உச்சிதம். இப்பொழுது இன்னொரு கருத்து, ஏகஸ்வாது நபுஞ்சீத என்று ஒரு பழமொழி. அர்த்தம், ஏகஹ ஒருவனாக இருப்பவன், தனியாக இருப்பவன் சுவாது இனிய வஸ்துவை ந புஞ்சீத சாப்பிடக்கூடாது. ஒருத்தனும் தனி ஆளாக இனிப்பை சாப்பிடக்கூடாது, இன்பம் துய்ப்பதிலே பிறரையும் கூட்டிக் கொள்ள வேண்டும் என்று நீதி. நாராயண மார்க்க அடிமையாவதிலே இன்பம் இருப்பதாலே, ராஷ்யத்திலே ஒரு ரசம் இருப்பதாலே, சத்தியர்த்த பிரீத்திகாரிதமாக இருப்பதாலே, அது ராஷ்ய ரசம் என்று ரதி என்று பாஷ்யக்காரர் அடிக்கடி சொல்வதாலே, வாரீர் வாரீர் என்று பிறரையும் அழைத்துக் கொண்டு அங்கு நாம் அடிமை புரிய வேண்டும். நீராட போடுவீர் போடுமினோ நேரிழையீர் என்று ஆண்டாளும் காட்டிக் கொடுத்த நெறி இது. தான் இன்பத்தை அனுபவிக்கும் பொழுது தன்னை ஒத்தவர்களையும் சேர்த்து தூட்டி கொண்டு போக வேண்டும். அதுபோல இன்னும் சிலரையும் சேர்த்துக் கொண்டு நாம் நாராயணனாருக்கு அடிமையாகின்றோம். அடியார்களிலே இரு வகை உண்டு. சில அடியார்கள், உதாரணமாக தபஸ்விகள், பக்தி யோகிகள், இவர்கள் எல்லாம் தனிமையிலே அடிமையை அனுபவிப்பார்கள். நாதமுனி முதலிய மகா யோகிகளுக்கு தனியாக ஒரு இடத்திலே தியானம் பண்ணும் பொழுது ஏற்படுகிற அனுபவம் இருக்கிறதே, ஆனந்தம், அது ஒரு வகை. இன்னொரு வகை, தொண்டர்கள் கைங்கரியவர்கள் குழு குழுவாக கூடி அனுபவித்தார்கள். இந்த இரண்டாவது வகையை பற்றியும் ஆழ்வார்கள் அதிகம் பேசியிருக்கிறார்கள். குலசேகர பெருமாள் தன்னுடைய பெருமாள் திருமொழியிலே, காதல் தொண்டர் தங்கள் குழாம் குழு புகழ்கள் பலவும் பாடி. தொண்டர்கள்லாம் என்ன பண்ணுவார்கள், அவர்கள் தங்களுடைய குழாம் கூட்டத்தை எல்லாம் குழுவி கூட்டி வைத்து பெருமாளுடைய திருப்புகழ்களை பாடுவார்கள். மேலும், அடியார் தங்களின் பெருங்குழு கண்டு யானும் என்று குலசேகர ஆழ்வார் என்ன ஆசைப்படுகிறார் என்றால், ஸ்ரீரங்கத்துக்கு போக வேண்டுமா, அங்கே இருக்கிற அடியார்கள் இருக்கிறார்களே பாகவதர்கள், அவர்களுடைய இன்பமிக்க பெரிய குழு கூட்டம், பாகவத சங்கமானது மிகவும் ஆனந்த பரிதமாக இருக்கிறது, அந்த சங்கத்தை தன்னுடைய கண்ணார கண்டு அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் குலசேகர ஆழ்வார். அவர்களை பார்த்தாலே இன்பம். மெய்யடியார்கள் தம் ஈட்டம் கண்டிடத்துமேல், ஈட்டம் என்றால் கூட்டம், குழு. மெய்யடியார்கள் இருக்கிறார்களே பாகவதர்கள், அவர்களுடைய சங்கத்தை கூட்டத்தை பிருந்தத்தை கண்டிடக்கூடுவதில் காணுகிற வாய்ப்பு கிடைத்ததானால் அதுவே கண்பெற்ற பயன் என்கிறார் குலசேகராழ்வார். இப்படி அடிக்கடி அவர் அடியார்கள் கூட்டத்தை பேசுகிறார், தொண்டரின் புழாம் பற்றி பேசுகிறார். கூட்டம் புழாம் என்ற வார்த்தைகளை பார்த்தால் மாம் என்பதற்கு பகுவச்சனம் ஏன் என்று தெரிகிறது. குலசேகரர் சொல்வதை, குலசேகரரை பற்றி தேசிகன் பாசுரம் இயற்றும் பொழுது, அடியார் தங்களின் பெருங்குழுவும் காணமண்மேல் என்று அனுபவித்து பேசுகிறார். ஆகையாலே நான் என்ற ஒருமையை விட நாம் என்ற பன்மையே இங்கு பொருந்தும். இதுவரை பார்த்த நாலு கருத்துகளிலே முதலாவதிலே நாமம் கற்ற ஆவலிப்பு பெருமை தெரிவதாலும், இரண்டாவதிலே இன்பத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்கிற நல்ல பண்பு தெரிவதாலும், மூன்றாவதிலே இதற்கு தகுதி இல்லாரோடு சேரக்கூடாது என்கிற நீதி தெரிவதாலும், நாலாவதிலே எல்லோருமே அடிமை என்ற தத்வார்த்தம் புரிவதாலும், நாளிலே ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது. மும்மணி கோவையிலே உள்ள மூன்று ரத்னங்களிலே, மும்மணி என்று இருக்கிறது அல்லவா, மூன்று ரத்னங்கள், அந்த மூன்று மணிகளிலே ஒன்றானது மந்திர ரத்தனம் என்கிற துவய மந்திரம். அதிலே ஏகவசனம் இருக்கிறதா பகுவசனம் இருக்கிறதா என்று பார்த்தால் பிரபஜே என்று ஒருமை இருக்கிறது, நாம் என்று அங்கே பன்மை இல்லை. ஆனால் இதிலே மும்மணிக்கோவிலே அதற்கு நாம் அடிமை ஆகின்றோம் என்று பகுவசனம் இருக்கிறது. இப்படி தனக்கு மூலமாக இருக்கிற மந்திர ரத்னத்திலே இருக்கிற ஒருமையை தேசிகன் இங்கே பன்மையாக மாற்றினார் என்றால் அதற்கு வலுவான காரணம் இருந்தாக வேண்டும். அவை என்ன என்று புரிந்து கொள்வதற்காக இப்படிப்பட்ட அர்த்தங்களை எல்லாம் அனுசந்தித்தாக வேண்டிய நிர்பந்தம் இப்பொழுது. அதனாலே பன்மைக்கு நாலு அர்த்தங்கள் சொல்லும். இனி நாம் என்ற தன்மை சொல்லி, தன்மை என்பது பகுவசனத்தை விட்டுவிடுவோம், நாம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, அதிலே நாம் அனுசந்திக்க வேண்டிய கருத்துகள் என்ன என்று காட்டுகிற வழியிலேயே கேட்டு புரிந்து கொள்ளப் போகிறோம். நாம் நாராயணனார்க்கே அடிமை என்றதாலே நம்முடைய போக்கற்ற நிலை தெரிகிறது. அகிஞ்சனரான நாம், அகத்திகரான நாம், அனன்யசரணரான நாம், அத்தியந்த நீசரான நாம் என்றெல்லாம் இவ்விடத்திலே நம்மை பற்றி நினைத்துக் கொள்ள வேண்டும். நினைப்பதற்குப்பட்ட பதம் நாம். நாம் என்ற பதம் இல்லாமலே கூட அடிமை என்றோம் என்று மட்டும் சொல்லி இருந்தாலும் கூட இதே கருத்து கிடைத்துவிடும். நாம் என்ற எழுவாய் பதம் இருக்கிறதே கர்த்திருவாசக பதம், அது தானே கிடைத்துவிடும். அடிமை ஆகின்றோம் என்ற பிறகு பிறர் எப்படி இங்கே வர முடியும்? நாம் தான். அதிகப்படியாக நாம் என்ற பதத்தை ஏன் இங்கு இட்டிருக்கிறார் என்று யோசித்தால் இது புரியும். நாம் என்ற பதத்தை அனுசந்திக்கும் பொழுது நம்முடைய சில பண்புகளையும் சேர்த்து அனுசந்திப்பதற்காக அங்கே அந்த பதம், நம்மிடம் உள்ள குறைகளை நினைத்து பார்ப்பதற்காக அங்கே நாம் என்கிற பதம். இப்படி அசரணர்களான நாம், இப்படி கிருப்பணர்களான நாம் அடிமையாகின்றோம் என்று கருதுவது முக்கியம் என்று தெரிகிறது. இதே நாம் என்கிற பதம் நாம் அறிவால் ஆர்ந்து என்று இருக்கிறபடியாலே நம்மிடத்தில் வேற சில பண்புகளையும் இங்கே நினைக்க வேண்டும் என்று காண்பிக்கிறார். நாம் அறிவாலே எண்ணத்தை ஆய்ந்து ஆராய வேண்டும் என்றால் நாராயணனார் நமக்காகத்தானே ஐந்தே நகருக்கு வந்திருக்கிறார். இழிவாரி இழவென்று என்று முன்குரு பாசுரத்திலே சொன்னார் மாதிரி அந்த உத்தேசத்துடன் தானே நம்முடைய சமீபத்திலே வந்திருக்கிறார். ஆர்க்கும் கருணை பொழிவான் வந்தமர்ந்த என்று அடுத்த பாசுரத்திலே சொல்ல போகிறாரே, அது போல எல்லாருக்கும் கருணை பொழிய வேண்டும் என்கிற உத்தேசத்தோடு கூடுதானே இங்கே திருவகீந்திரபுரத்துக்கு வந்திருக்கிறான் இந்த நாராயணன். இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டாமா என்று அறிவால் ஆர்ந்து காணக்கூடிய நாம் அந்த தேவநாதனுக்கே அடிமையாகின்றோம். இன்னொன்று, நம்மை விட மிகப்பெரியவர் சதுர்முக பிரம்மா பூமறையோன். அந்த பூமறையோனே பாராயணத்தில் இவரை பணிகிறாரே, அவரை நமது பிதாமகரை நமது வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு நாமும் பிரம்மதேவனைப் போல அயந்தை நகர் நாராயணனுக்கு அடிமை பண்ண வேண்டாமா என்று ஆம் அறிவால் ஆர்ந்து நாம் அடிமையாகின்றோம். புரிந்து கொள்ள வல்லவரான நாம் என்பது கருத்து. அல்லது நாம் வேதத்தை கற்று என்ன பயன்? அந்த தூமறையின் உள்ளமாக இருப்பவனுக்கு அடிமை செய்ய வேண்டாமா? அந்த தூமறையின் உள்பகுதியானது துளங்கா துணிவு தருகிற ஆமறிவை நாம் அடைய வேண்டாமா? வாக்கிய ஞானம் மட்டும் போதுமா? வேதத்தை உருப்போட்டால் போதுமா? அதனுடைய தாத்பரியத்தை நாம் பின்பற்ற வேண்டாமா? அந்த அறிவாலே அகர்ந்து நாம் அடிமைப்பணி செய்ய வேண்டாமா என்றெல்லாம் யோசித்தால் அப்படி ஆராயவல்ல நாம் நாராயணனுக்கே அடிமையாகின்றோம் என்பதிலே புத்தி ஆராயக்கூடிய சாமர்த்தியம் முதலிய உபகரணங்களை உடைய நாம் என்பது கருத்து. அடுத்ததாக ஒரு புது கருத்து, இதுவரை சொல்லாதது, நாம் பாகவதர்களுக்கும் அடிமை பண்ண வேண்டும் என்ற கருத்தும் இதிலே இருக்கிறது என்கிறது ஒரு மும்மணி கோவில் வியாக்கியானம். எங்கே இது வரியிலே பாகவத தாஸ்யம் எங்கே இருக்கிறது? வரி என்ன இருக்கிறது? நாம் அடிமை ஆகின்றோம் நாராயணனார்க்கே என்றல்லவா இருக்கிறது. விபரீதமாக அல்லவா இருக்கிறது, நாராயணனார்க்கே நாம் அடிமை என்றால் பாகவதர்களுக்கு அடிமை இல்லை என்பது போல தோன்றுகிறதே என்று சிலர் ஆட்சேபிக்கக்கூடும். இதிலே ஒரு சூக்ஷ்மத்தை கவனிக்க வேண்டும். நாராயணனுக்கே என்று சொல்லி இருக்கலாம், அப்படி சொல்லாமல் நாராயணனார்க்கே நாம் என்று ஆர் என்ற விகுதி இங்கே அதிகமாக இருக்கிறது. அங்கே இருக்கிறது சூக்ஷ்மம். இதுவரை என்ன நினைத்தோம், ஆர் என்பது உயர்வை குறிக்கிற விகுதி, நாராயணனா என்றால் உயர்ந்தவரான நாராயணன். அப்படி ஆய்வார்கள் கையாளர்களையும் நிறைய உண்டு. அமலநாதி பிரான் பதிகத்திலே ஐயனி அரங்கனார் என்று இருக்கிறது. திருப்பான் ஆய்வார் பாடுகிறார், ஐயன் அணி அரங்கன் என்று சொல்வதை ஒரு மதிப்பு காரணமாக ஐயன் அணி அரங்கனார் என்று அவர் பாடியிருக்கிறார். அதே போலேதான் இங்கே நாராயணனார் என்று தேசிகர் பாடுகிறார், மதிப்புக்குரிய நாராயணன் என்று அர்த்தம். இந்த மாதிரி நிறைய ஆழ்வார்கள் பாடல்களே உண்டு. ஆண்டாள் பா நாத்தியார் திருமொழியிலே எம்மானார் என்னுடைய என்கிறார். எம்மானார் என்ன, எம்மான் என்று சொன்னால் போறோம். பலர் கை தொழும் தேவனார் என்கிறார். தேவன் என்று அர்த்தம், தேவனார் என்று மதிப்புக்குரிய தேவன் என்ற அர்த்தத்திலே பாடுகிறாள். எம் அழகனார் அணி ஆய்ச்சியர் சிந்தையுள் குழகனார்வரில்டு கூடலே என்கிறாள். ஆண்டார் அழகன் என்பதற்கு பதில் அழகனார் என்கிறார், குழகன் என்பதற்கு பதில் குழகனார் என்கிறார். மதிப்புக்குரிய அழகன், மதிப்புக்குரிய குழகன் என்றெல்லாம் அர்த்தம். அழக பிரானார் தம்மை அகப்படா என்ற பாடலில் பிரானார் என்கிற வார்த்தை இருக்கிறது. பிரான் என்ற அர்த்தம் மதிப்புக்குரிய பிரான் என்பதால் பிரானார். இப்படி ஆண்டாள் பாசுரங்கள் நிறைய இருக்கின்றன. ஆர் என்ற விகுதிக்கு மதிப்புக்குரிய என்று அர்த்தம். இவற்றை அடியொட்டி நாராயணனா என்றால் மதிப்புக்குரிய நாராயணன் என்று அர்த்தம் கிடைக்கும். பாகவதர்கள் என்ற அர்த்தம் எப்படி கிடைக்கும் என்று கேட்டால், ஆர் என்ற விகுதிக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. நாம் சில வார்த்தைகள் வார்த்தைகளை சொல்லி பார்ப்போம். ஊரார் உலகத்தார் என்னும் போது ஊரை சேர்ந்தவர்கள் உலகத்தை சேர்ந்தவர்கள் என்ற அர்த்தம். மதிப்புக்குரிய ஊர் மதிப்புக்குரிய உலகம் என்ற அர்த்தம் கிடையாது. நாட்டார் வீட்டார் எதிர்கட்சியார் நிர்வாகத்தார் என்றெல்லாம் ஆர் என்ற விகுதியை போடுகிறோம். அங்கே எல்லாம் நாட்டை சேர்ந்தவர்கள் வீட்டை சேர்ந்தவர்கள் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் என்றெல்லாம் என்றுதான் அர்த்தமே தவிர மதிப்புக்குரிய எதிர்கட்சி என்ற அர்த்தம் கிடையாது. இப்படி பல பதங்களிலே ஆர் என்பதற்கு சேர்ந்தவர்கள் என்ற அர்த்தம் இருப்பது போல நாராயணனார் என்பதற்கு நாராயணனை சேர்ந்தவர்கள் என்ற அர்த்தம் வைத்துக் கொண்டால் பாகவதர்கள் என்கிற கருத்து இங்கே கிடைக்கிறது. இந்த அர்த்தத்தை தாத்தாச்சார் வியாக்கியானம் ஏற்றுக்கொள்கிறது. அப்படி அது ஏற்றுக்கொள்வதற்கு வலுவான காரணம் என்ன என்றால், ஆழ்வார்கள் பல காரும் இந்த அடியார்க்கடிமையை வலியுறுத்தி பாடியிருக்கிறார்கள். பல ஆழ்வார்கள் பாகவத தாஸ்யத்தை பற்றி நிறைய பேசியிருக்கிறார்கள். மற்றும் ஓர் தெய்வம் உளதென்றிருப்பாரோடும் புற்றிலேன் உற்றதும் உன் அடியார்க்கடிமை என்கிறார் திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழியிலே. ஆகினதாக்கே நாம் என்பது அடிப்படையோர் தெய்வம் உள்ளதென்று உற்றிலேன் என்று வேறு ஒரு தெய்வத்தை சீந்த மாட்டேன். ஆனால் அதற்கு மேலே ஒரு கருத்து அதிகப்படியாக சொல்கிறார், உற்றதும் அடிமை என்று. இப்பொழுது நான் சொல்ல வருவது என்னவென்றால், இது அடியார்க்கு அடிமை என்பது கூட நாராயணனார்க்கே நாம் அடிமை என்பதே இருக்கிறது என்பது. இதே போல குலசேகராய்வார், அல்லி மலர் மங்கை நாதனரங்கன் மெய்யடியில் அடிமை திறத்தினில் என்றும் மேவும் மன அல்லிவாமலர் மங்கை இருக்கிறாளே பெரிய பிராட்டி திருமகள், அவருடைய நாதன் அரங்கன் இருக்கிறானே ஸ்ரீரங்கத்திலே, அவனுடைய மெய் அடியார்கள் இருக்கிறார்களே பாகவதர்கள், அவர்களுடைய அடிமைத்திரத்திலே தாசியத்திலே என்றும் மேகும் மனத்தனாக நான் இருக்கிறேன் என்று லக்ஷ்மியிலே ஆரம்பித்து லக்ஷ்மியில் இருந்து ரங்கநாதனுக்கு போய் ரங்கநாதன் வந்து அவனுடைய அடியார்களுக்கு வந்து அவனுடைய அடியார்களுக்கும் அடிமைத்திரத்திலே, அதுவும் எப்படிப்பட்ட அடிமைத்திறம், எல்லையில் அடிமைத்திரத்தில்லை, எல்லையில்லாத அடிமைத்திறம் நான் பண்ண வேண்டும் என்று மேவும் மனத்தனாய் அதிலே விரும்புகிற மனசு கொண்டவனாக இருக்கிறான் பெருமாள். தந்தை சொல்லிக் கொள்கிறார் பெருமாள் திருமொழியிலே. திருவாய்மொழியிலே நம்மாழ்வார், அவன் அடியார் சிவுமா மனிஷராய் என்னார் இங்கே திரியவே என்றார். அந்த பகவானுடைய அடியார்கள் இருக்கிறார்களே அவர்கள் சிறுமா மனிஷர், ஒரு விதத்திலே பார்த்தால் சிறியவர்கள், இன்னொரு விதத்திலே பார்த்தால் பெரியவர்கள் மாமனுஷர்கள். சிறு மா என்பது இரண்டும் வெவ்வேறு விபரீதமான எதிர்ப்பதங்கள், ஆனால் இவர்கள் இரண்டையும் சேர்ந்து சிறுமா மனுஷர்களாயிருக்கிறார்கள். பார்வைக்கு உருவத்திலே சிறியவர்களா நம் போன்றவர்களா தோன்றினாலும் கூட அவர்களுடைய பக்தி காரணமாக மகாமனுஷர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் என்னை ஆண்டார்கள், நான் அவர்களுக்கு அடிமையானேன். இப்படிப்பட்ட பாகவதர்களுக்கு அவர்கள் இங்கே தெரிகிறே இந்த பூமத்திலே அப்படி பாகவத சங்கமம் எனக்கு ஏற்பட்டால் இதுவே நல்லது என்கிறார் நம்மாழ்வார். இன்னொரு ஆழ்வார் தன் பெயரையே என்று வைத்துக் கொண்டு விட்டார், அடியார்களுடைய அடிமையை உணர்த்துவதற்காக. இன்னொரு ஆழ்வார் திருப்பான் ஆழ்வார் முதல் பாசுரத்திலேயே அடியார்க்கென்னையாட்படுத்த விமலம் என்று பெருமாளுக்கு அவையே நன்றி சொல்கிறார் என்றால், பெருமாள் அதை இவரை பாகவதற்கு தாசனாக ஆக்கினதுனாலே. இப்படி ஐந்தாறு ஆழ்வார்களுடைய பாசுரங்களை பார்த்தால் நிறைய ஆழ்வார்கள் இந்த ஒரு கருத்தை வலியுறுத்துவது புரிகிறது. பாகவத பாக்கியம் என்ற கருத்தை பக்கத்திலே புருஷார்த்த காஷ்டாதிகாரம் என்று ஒரு அதிகாரம் இருக்கிறது. மொத்தம் இருக்கிற 32 அதிகாரங்களிலே இந்த அதிகாரத்தை முக்கியமான கருத்தை ஒன்றுதான், பகவத் தாஸ்யத்தின் எல்லை நிலமானது பாகவத தாஸ்யம். அதாவது பெருமாளுக்கு நாம் பண்ணுகிற கைங்கரியம் இருக்கிறது, அது எப்பொழுது முடிவை எட்டும் என்றால், அதற்கு எல்லை எது என்றால், பெருமாளுடைய அடியார்களுக்கும் கைங்கரியம் பண்ண வேண்டும், பாகவத கைங்கரியமும் பண்ண வேண்டும். இதை பல விதமாக விளக்கினார் தேசிகன். என்று முதல் ஸ்லோகத்திலேயே அதை சொல்கிறார். நாம் பெருமாளுக்கு பண்ணுகிற கைங்கரியமானது தது அபிமத பரியந்தம், பெருமாளுக்கு யார் யார் அபிமதர்களோ அந்த பாகவதர்களுக்கெல்லாம் கைங்கரியம் என்கிற வரையில் ஆயிற்று. தத் பரியந்தம் அபவத்தி. இப்படிதான் எதிபத்தி மூலர்கள் ராமாசுகர் முதலானவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். நாராயணனார் என்பதற்கு நாராயணனை சேர்ந்தவர்கள் என்கிற அர்த்தத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம். ஆமறிவாளார்ந்து நாராயணருக்கும் அவனை சேர்ந்தவர்களுக்கும் மட்டுமே நாம் அடிமையாகின்றோம் என்பது இப்பொழுது கடைசியாக கிடைத்த கருத்து. இதுவரை நாராயணனார்க்கே நாம் என்ற இரண்டே பதங்கள் கொண்ட வாக்கியத்திலே புதைந்து கிடைக்கிற விசேஷார்த்தங்களை கேட்கிற சாக்கிலே ஏராளமான பூர்வ சூக்திகளை அர்த்தானுசந்தானம் பண்ணி அனுபவித்தோம். இத்துடன் மும்மணிக்கோவையின் ஐந்தாம் பாசுரம் முடிந்தது. அடுத்த வாரம் ஆறாம் பாசுரம் ஆரம்பம். ஆர்க்கும் கருணை பொழிவான் ஐந்தையில் வந்தமர்ந்த என்கிற பாசுரத்தினுடைய அர்த்தத்தை அடுத்த வாரம் அனுபவிக்கப் போகிறோம். ஈரார் தொகுப்புரி திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.